ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜயதி கிருபயா ரங்கிணிநியஸ்த பாரம் தத் சம்ப்ராப்தாகமஹம் தத்யுதயமனுகணம் ஜிஷ்டதா பூர்ணமக்ரியம் ஸ்ரேஷ்ட ஸ்ரீரங்க ராமானுஜ முனிகருணா லப்த மோக்ஷாஸ்ரமந்தம் சத்யஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபத்த போதம் தத்பாத யுக்ம சரசீருக பிருங்கராஜம் த்ரயந்த யுக்ம கிருத பூரி பரிஷ்ரமந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாத யோகீஸ்வர குருபதயோர் அர்ப்பித ஸ்வாத்ம பாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா ப்ராப்த மோக்ஷாஸ்ரமந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிம பரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஸ்ரீரங்கேஷபதே சமர்ப்பித பரம் ஸ்ருத்யந்த ராமானுஜ ஸ்ரீ யோகீந்திர குரு உத்தமேன யமின ஸ்ருத்யந்த வித்யாத்மனஹ பிராப்த ஸ்ருத்யபதம் ச யுக்மஹ்ருதயம் ஸ்ரீவாச ராமானுஜாத் ஸ்ரீ ஸ்ரீவாச முனீந்திர தேசிகமணிம் ஸ்ரயோநிதிம் சம்ஸ்ரயே ஸ்ரீமான் வேங்கடநாச்சாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி நமஸ்தஸ்மை கஸ்மை ஜன பவது நிஷ்கிஞ்சன ஜன ஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா சமதிக சமிந்தானேஷசே சுராதீஷஸ்வைரட்சணகுபிதசாபாயுதவதூ த்ருஷத்தா துர்ஜாத பிரசமன பதாம் போஜரஜசேம். சுந்தர சுபாஷிதம் என்ற ஒரு அழகான தலைப்பில் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஐந்தாவது காண்டமாக மிகவும் அழகிய காண்டம்னு சொல்லலாம், புத்திசாலித்தனமான காண்டம்னு சொல்லலாம். பல அரிய பொக்கிஷங்களை எப்படி வந்து ஒரு கடலானது வைத்து கொண்டிருக்குமோ அதை மாதிரி ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்ற ஒரு கடலில் இருக்கக்கூடிய ரத்தன குவியல்கள் இருக்கிற இடமாக சுந்தரகாண்டத்தை சொல்லலாம். அதில் சுந்தரமான ஸ்ரீமத் ராமன் பெருமையா, சுந்தரியான மகாலட்சுமி தாயாராக அவதரித்து சீதையோட பெருமையா, அல்லது சுந்தரமாக நடந்து கொண்ட ஹனுமாரனுடைய பெருமையா, அதை ரொம்ப அழகாக நமக்கு வர்ணித்து காமிச்ச அந்த அழகான சுந்தரமான கவியான வால்மீகியினுடைய பெருமையா, அல்லது அங்க இருக்கிற சுந்தரமான அந்த வனத்தோட பெருமையா, அதே நேரத்துல கதையினுடைய போக்கா இருக்கு அது சுந்தரமா இப்படின்னு சொன்னா ஆமா எதுதான் அதுல அழகு இல்ல, எல்லாமே அழகாக இருக்கிறதுன்னு ஒரு கவி ரொம்ப அழகா சொன்னான். சுந்தரே சுந்தரி சீதா சுந்தரே சுந்தரம் மனம்னு ஒரு ஸ்லோகத்துல இப்படி இருக்கக்கூடிய இந்த சுந்தரகாண்டத்துல இருக்கக்கூடிய நன்மொழிகள்ன்ற ரீதியில நம்ம சில நன்மொழிகளை பார்த்துட்டு வரோம். அந்த நன்மொழிகளுடைய வரிசையில இன்னைக்கு பார்க்க போற நன்மொழி என்னன்னா, பூதாஸ்ச அர்த்தாக வினஷ்யந்தி தேச கால விரோதிதா. அதாவது நாம வந்து ஒரு காரியம் பண்றோம், அந்த காரியத்தை காலத்திற்கும் தேசத்திற்கும் இடத்திற்கும் பொருந்தாப்பல காரியமா பண்ணணும். பொருத்தமில்லாத தேச காலத்துல பண்ணக்கூடிய காரியங்கள் சாதிக்காம முடிவை அடைந்துவிடும். அதாவது காலம் அதே நேரத்தில் இடம் இதை ரெண்டுத்தையும் பார்த்து தான் காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி இது. இந்த பழமொழி எங்க வருது அப்படின்னா, சுந்தரகாண்டத்தில் 30வது சர்க்கத்தில் ஹனுமானுடைய யோசனையாக வருது. இந்த மாதிரி ஒரு யோசனை தோன்றதே ஒரு அபூர்வமான காரியம். இந்த யோசனை இருக்கே இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம், இதை மாதிரி ஹனுமார் யோசிச்ச எவ்வளவு நேரத்தில்னா அரை நொடி ஒரு நொடிக்குள்ள யோசிச்சு முடிச்சுட்டேன். ஏன் இப்படி யோசிச்சாருன்ற அந்த கதை களத்தை பார்ப்போம். அதாவது மகாலட்சுமி தாயாரான சீதா பிராட்டியை எப்படி எப்படியெல்லாம் இந்த ராவணன் வாக்குனால கொடுமை பண்ணான்றதை பார்த்தோம். அதற்கப்புறம் இந்த ராவணம் பஜபர்த்தாரம் பஜபர்த்தாரம்னு இந்த பக்கத்தில் இருந்த ராட்சசிகள்லாம் விடாத வந்து இந்த சீதையை துன்புறுத்தின் இருந்தா, அந்த துன்புறுத்தல்கள் எல்லாம் பார்த்தோம். அந்த துன்புறுத்தல்களுக்கு ஏத்தா மாதிரி சீதை வந்து பதியான ராமனனை ராமனையே அடைவேன்றத பல நல்ல பதிவிரத்தைகளுடைய கதையை எடுத்து சொன்னான். சூரியனுடைய சுவர்ச்சலை எப்படி இருக்கா, ரோஹிணி வந்து சந்திரனோட எப்படி இருக்கா, அருந்ததி வசிஷ்டர் கேசினி சகரன் இப்படின்னு தமயந்தி நலன்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்து, ததாகம் இக்ஷ்வாக்கு வரம், அத போல நான் இக்ஷ்வாக்கு நந்தனனோட இருப்பேன், தீனோவா ராஜ்ய ஹீனோவா யோமே பர்த்தா சமே குருகுன்ற ரீதியில எம்பெருமான பிரிந்து, அதாவது ராமனை பிரிந்து ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், அவன் பெரிய வீரன்றத அவர்களுக்கு உணர்த்தினான். அதற்கப்புறம் திருஜட்டையினுடைய சொப்னம், திருஜட்டை வந்து சொல்றா நீங்கள்லாம் தாயாரை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க, இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடாது, தாயார சரணாகதி பண்ணுங்கோ, தாயார் தான் நம்மளை எல்லாம் காப்பாத்தணும்ன்றத சீதையினுடைய உண்மை நிலையை அறிவித்து அரக்கிகளுக்கெல்லாம் தாயாரை காப்பாத்த சொல்லி, அதே மாதிரி தாயாரும் நான் காப்பாத்தினேன், உங்களுக்கெல்லாம் சரணாகதிக்கான அனுகிரகம் பண்ணிட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் சீதை பலவாறா யோசிச்சு தாம் தன்னை உயிரை மாய்த்து கொள்ளலாம்னு ரொம்ப யோசிச்ச அந்த நேரம் ஹனுமார் இப்ப யோசிக்கிற, நான் ஒருவேளை இப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா என்ன ஆகும், இப்ப இப்படியே சீதையை இப்ப எப்படி கழுத்துல வந்து ஒரு அந்த தன்னுடைய கூந்தலை மாட்டின்னு நிக்கிறா சீதை, இந்த நிலைமையோட நாம கிளம்பிட்டா என்ன ஆகும்னா பெரிய அனர்த்தம் வரும். என்ன அனர்த்தம்னா, ராமன் கேப்பார் சீதையை பாத்தியான்னா, ஆமா நான் போனபொழுதுதான் தாயார் கழுத்துல வந்து மாட்டி நின்னான்னா ராமன் அப்படியே பிராணன் விட்டுடும். அப்ப அப்படியா போய் ராமன்கிட்ட சொல்றது, எப்படியாவது சீதையை தேத்தி சீதையை ராமன் பேர்ல இருக்கிற விஷயத்த சொல்லி சீதையை தேத்தி இங்க இருந்து நம்ம கிளம்பணும் அப்படின்னு நினைச்சேன். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்தனை பண்ற சர்க்கம் தான் 30வது சர்க்கம். மனுஷனுக்கு எப்படி எப்படிலாம் சிந்தனை பண்ணணும்னு கத்துக் கொடுக்கக்கூடியது சுந்தரகாண்டம். அதுலயும் நீங்க எல்லாம் 13வது சர்க்கமும் இந்த 30வது சர்க்கம் போல சர்க்கங்களை பார்த்தேன்னா ஹனுமாரனுடைய கூர் மதி எப்படி வேலை செய்தது. ஏன்னா சுவாமி ஹனுமாருக்கு நீங்க சர்டிபிகேட் தரையலான்னா அடியன் வந்து ஹனுமாருக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கவே இல்லை, ஹனுமாரனுடைய கூர்மதியை எடுத்து காண்பிக்கிறேன். அப்ப அந்த எடுத்து காண்பிக்கிற ரீதியிலே இப்ப சொல்றேன். இப்ப நாம என்ன பண்ணலாம், சீதையை பார்க்காம மறைஞ்சு இருக்கோம், சீதை இந்த மாதிரி திடீர்னு இப்படி இப்படி ஒரு காரியம் பண்ண போறோம், இதனால என்ன பண்றது, பெரிய துன்பம் வந்துருமே, இப்ப நாம சீதை கிட்ட பேசலாமா வேண்டாமா, இறங்கலாமா கூடாதா, இந்த ரூபத்தோட இறங்கினா சீதை நம்ம கிட்ட பேசுவாளா மாட்டாளா, என்ன மாதிரியான பாஷையில தாயார்கிட்ட பேசுறது. வாஜம்ச உதாகரிஷ்யாமி மானுஷீமிக சம்ஸ்கிருதாம், மானுஷீமிக சம்ஸ்கிருதாம் மனுஷியால போல பேசலாமா, இல்ல த்விஜாத்தியுரவே சம்ஸ்கிருதாம், அதாவது நல்ல படிச்சவா பேசுற மாதிரி பேசலாமா, எப்படி பேசலாம் அப்படின்றத யோசிக்கிற. அதை யோசிச்சு முடிச்ச உடனே ஒரு 20 விதமா யோசிச்சுட்டே வர யோசிச்சுட்டே வரும்பொழுது, ஒருவேளை நாம இறங்குறத சீதை பார்த்த உடனே ஓன்னு கத்தி கூச்சலிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இவர்கள் எல்லாரும் நானா இடத்துல இருந்து இந்த ராட்சசிகள்லாம் எழுந்து வந்து என்னை அடிக்கிறதுக்காக காரியம் பண்ண ஆரம்பிப்பா, அப்ப என்ன ஆகும்னா சீதையோட பேச முடியாமலே கடைசி மட்டும் போயிடும். பிராணத்தியாகாச்ச வைதேகியாக பவேத்து அனபிபாஷனே, சீதை நம்ம பேசலன்னா உயிரை வேற விட்டுடுவா. இப்ப இருக்கிற நிலைமையில பேசவும் பேசணும், அதே நேரத்துல இந்த உருவத்தோட பேசக்கூடாது, இப்படியும் பேசக்கூடாது, அதே நேரத்துல நம்மளை வந்து சீதை வந்து கண்டுபிடிக்கவும் கூடாது, இப்படி பல பிரகாரமா யோசிக்கிறார். ஒருவேளை அவள் பயந்து கூச்சலிட்டா ராட்சசிகள் பலவாரா வருவா, நான் அவர்களை எல்லாம் அடிக்க வேண்டியிருக்கும், இப்படி இவர்களை எல்லாம் அடிச்சு நான் ஆயாசப்பட்டுட்டேன்னா இந்த பக்கத்துல இருந்து அங்க போகவே முடியாது, அதுக்குள்ள களைப்பு ஏற்பட்டு விடும். அப்ப இப்படி எல்லாம் இல்லாத எப்படி இத ஒரு பிளான் பண்றதுன்றது இருக்கு இல்லையா. இப்ப இருக்கிறவாள்லாம் பிளானிங்கே பல வருஷம் எடுத்துக்கிறாள், அதெல்லாம் கிடையவே கிடையாது ஹனுமார்கிட்ட பிளானிங். அப்படி ஒரு செகண்டுக்குள்ள சுவாமி நான் இப்பயும் சொல்றேன், இந்த சுந்தரகாண்டம்ன்றது நடந்தது ரொம்ப சின்ன ஷார்ட் டியூரேஷன், ஒரு நாளுக்குள்ள இருக்கிறது இந்த சுந்தரகாண்டம். இதுல எவ்வளவு யோஜனைகள் நமக்கு மனசுல தெம்படுறது பாருங்க. இதுலதான் ஹனுமார் இந்த விஷயத்த சொல்றார், ஏஷ தோஷஹா மகான் ஹி சியாத்து மம சீதாபி பாஷனே பூதாச்சார்த்தா வினஷ்யந்தி தேசகால விரோதிதா. ஒருவேளை அதாவது சூரியோதயம் வந்தா இருட்டு விலகிறத போல தேசத்தினாலேயும் காலத்தினாலேயும் இடத்தினாலேயும் நாம ஒழுங்கா செயல்படலைன்னா நாம எதை சாதிக்க வந்தோமோ அந்த விஷயமும் வீணா போயிடும். இந்த தேசத்துல இப்படிதான் நடந்துக்கணும்னா அப்படிதான் நடந்துக்கணும், இந்த காலத்துல இப்படிதான் நடந்துக்கணும்னா அப்படிதான் நடந்துக்கணும், நம்ம வேற மாதிரியா நடந்துட்டா நம்ம என்ன காரியத்துக்கு வந்தோமோ அந்த காரியம் கெட்டு போயிடும் அப்படின்றத எடுத்து காண்பிக்கிற. அத இவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, தாயார்கிட்ட நாம பேசி ராமனுடைய விஷயத்தை புரிய வச்சுட்டோம், அதுக்கப்புறம் தாயாருடைய தூதியும் நம்ம எடுத்து செல்லணும், அப்ப நாம இவர்களை எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற. இப்ப நாம ஆண்டாளனுடைய பாசுரத்தையும் இதோட சேர்த்து அனுபவிக்கிறதுனால, கீழ்வானம் வெள்ளன் எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம், கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்த அருளையலோர் எம்பாவா என்ற பாசுரம். இந்த பாசுரம் இங்க எப்படி ஒட்டும் அப்படின்னா, இந்த ஆண்டாளானவள் இந்த பெண் இல்லைன்னா இதுக்கு முன் பாசுரத்துல என்ன வந்தது அப்படின்னா, கீசிகி சென்றெங்கும் ஆனைச்சாத்தன் பறவ ஓசை போட்டதை முதல்ல சொன்னான், இப்ப கீழ்வானம் வெளுத்துடுத்துன்றான், அதாவது கிழக்கு பக்கம் வானம் வெளுக்க ஆரம்பிச்சு கொடுத்து பாருமா, சூரியன் வர ஆரம்பிக்கிறார், அருணோதயம் மாறுது அப்படின்றத சொல்றான். இவள் இல்லைன்னா கிருஷ்ண அனுபவம் கிடைக்காதுன்றத புரிஞ்சுட்டார். அதே போல ஹனுமார் இங்க என்ன புரிஞ்சுட்டார் அப்படின்னா, சீதை கிட்ட நாம பேசலன்னா ராமனுக்கு வந்து அந்த ராமனுடைய காரியமானது நிறைவேறாது அப்படின்னு புரிஞ்சுட்டார். அப்ப இந்த காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு சீதையோட நாம பேசணும். அந்த அந்த வாணி அந்த பேச்சானது நம்ம நடக்கணும். அதே நேரத்தில் இங்க என்ன நடக்கணும் அப்படின்னா, இவள் இல்லைன்னா எம்பெருமான அனுபவிக்கிறதுல ஒரு குறைவு ஏற்படும். அதனால இவளோட போய் தான் நம்ம அனுபவிக்கணும். அப்ப இவளுக்கு உரிய விஷயங்களை எல்லாம் சொல்றான். கீழ்வானம் வெள்ளென்று, கீழ்வானம் வெளுத்தொடுத்துமா, எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான், எருமைகள்லாம் என்ன பண்றது பனிப்புல் மேயுமா, எருமைகள் அதாவது எருமை இந்த மாடெல்லாம் பசு மாடெல்லாம் என் பனிப்புல் மேயாது, கார்த்தால ரொம்ப கார்த்தால திறந்து விடுவா, அது அப்படி சின்னதா போய் மேய்ஞ்சிட்டு வரும், பால் கறந்துப்பா, திருப்பி அதை மேய விடுவா எரும மாடை. அதை போல அந்த காரியங்கள்லாம் நடக்கிறது. இதெல்லாம் பார்த்து இந்த அடையாளங்கள்லாம் சொல்றான். இந்த அடையாளங்கள்லாம் சொன்னா நம்புவாளன்னு அவ நம்பவே மாட்டேன்றா. அதை போல சீத்தை இங்க ஹனுமாரை நம்பவே மாட்டேன்றா. எவ்வளவு ஒற்றுமா இருக்கு பாருங்கள. அங்க ஆண்டாள் ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல நின்று இவாளை எல்லாரையும் தேத்தரா, ஆண்டாளை நம்ப மாட்டேன்றா அவ அந்த தோழியானவள். இங்க ஹனுமார் சீத்தை கிட்ட பல பிரகாரமா சொல்ற. தாயாரப்ப என்ன சொல்றா, இல்ல இல்ல முதல்ல சொன்ன உடனே என்ன சொல்றார், மாயாம்பிரவிஷ்டோ, அதாவது நீ வந்து மாயாவியான ராவணன், முன்னர் பரிவிராஜக ரூபம், அதாவது ஒரு சன்னியாசி ரூபத்துல வந்து என்ன வந்து கடத்திட்டு போன, இப்ப நீ இப்படி வந்திருக்க அப்படின்னு சந்தேகப்படுறான். இங்க இவளும் இந்த இவளும் என்ன சொல்றா, இங்க இருக்கிறவளும் அப்படின்னா, போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம், நாங்க இங்கெல்லாம் இங்க எல்லாரும் வந்திருக்காமா, மிக்குள்ள பிள்ளைகளும் இங்க வந்து நீ வந்து நீ மாத்திரம்தான் தூங்கிட்டு இருக்க, எல்லாரும் வந்து எழுந்துட்டா அப்படின்னு உடனே உள்ளேந்து என்ன சொல்றா அப்படின்னா, கீழ்வானம் விழுக்கல, நீங்கள்லாம் சிரிக்கிறேன், உங்க முகமும் அந்த சிரிப்பும் தான் வந்து அவ்வளவு பிரகாசமா தெரியறது கிழக்கு பக்கம் அப்படின்ற. அதுக்கப்புறம் மெய்வான் பர எரும மாடு போறதே அப்படின்னு சொன்னா, அது எரும மாடே கிடையாது, அதாவது அந்த காலத்துல ஒரு அழகான கதை உண்டா, அது என்ன கதை அப்படின்னா, எரும மாடுகள்லாம் போயிருந்தது, யானை போயிருந்த மாதிரி இருந்தது, யானை கிட்ட அந்த மத ஜலம் பெருகினா போல இருந்தது, அது அந்த யானைக்கு வந்த அந்த மதஜலம் பெருகினா போல இருந்ததை பார்த்து வண்டுகள்லாம் வந்துதான், கடைசியில் அதை பார்த்தா எரும மாடு மொத்தம் அந்த கதையா. ஆமா, இதெல்லாம் யாரு அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிரதி தினமும் என்ன ஆறுது, கன்றுகள் பின்னாடி போய் பல இந்த எருமைகள்லாம் இருக்குன்னு நீங்க சொல்றேனே, எருமையெல்லாம் ஒன்றும் போகவே இல்லை, இந்த சிறுவீடு அப்படின்னு சொல்லக்கூடிய எருமைகள்லாம் சிறுவீடு இந்த புல்ல மேய போகவே இல்லை அப்படின்றா. சரி, அவர்களுக்கு திருப்பி அவளுக்கு உபதேசம் பண்ணி, மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து, எல்லாரும் உங்க ஆத்து வாசல்ல வந்துட்டோமா, நாங்கள்லாம் நோன்புக்கு சித்தமா வந்திருக்கோம், இதுக்கு முன்னா இருக்கிறவளை எழுப்பினோம், அவளே வந்துட்டா, நீ வரமாட்டேன்றியே அப்படின்னு கேட்டா, கோது கலமுடைய பாவாய், ரொம்ப எம்பெருமானுக்கு பிரீத்தமானவளே, கோது கலமுடைய எம்பெருமானுக்கு ரொம்ப அன்புடையவளாய் இவள், பெருமாளுக்கு அதாவது ஆழ்வார் சொல்லும்போது சொல்றாரு இல்லையோ, நம்பியை தென் குறுங்குடி நின்னா செம்பனேதிகளும் திருமூர்த்தின்ற மாதிரி, இவள் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச பெண்ணா இருக்கா, அதனால இவளை எழுப்பிண்டு போகல அப்படின்னா அது பெருமாளுக்கு வந்து அபிமத்தம் இல்லாத போயிடுமோன்றதுனால இவளையும் ஆயிஷிட்டு போறான். அதே மாதிரிதான் ஹனுமாரி இங்க நினைச்சார், தாயார பார்க்காம போனா, தாயார்கிட்ட பேசாத போயிட்டா, தாயாருடைய விஷயம் தெரியாத போயிடுத்துன்னா அது ரொம்ப பெரிய அனர்த்தமா போயிடும், எழுந்துரு அப்படின்னு சொன்ன. எழுந்துருன்னு சொன்ன உடனே இவ உடனே அந்த பகவானுடைய நாமத்தை சொன்னாதான் எழுந்துப்பான்னு உடனே அங்கேயும் சீதா ராமநாமத்தை மூணு தடவை ராமாயணத்தையே சொல்லி காமிச்சார் சீதை முன்னாடி. இங்க என்னாச்சு, மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் அப்படின்னு மூணு தடவை சொன்னான். முதல்ல மாவாய் பிளந்த கதையை சொன்னான், அதாவது தேனுகாசுரன்ற அசுரனை வந்து பெருமாள் வந்து எப்படி கேசி வதம் எப்படி பண்ணார்ன்றத இந்த இடத்துல சொல்லப்பட்டது, அதாவது குதிரையா வந்தான் ஒரு அசுரன், அவன் வாய பிளந்தார் பெருமாள், அத மாவாய் பிளந்தான், பெரிய வாய பிளந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டது, அதாவது குதிரையை வந்து கொன்று அந்த எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறது. மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை, மல்லரை மாட்டினான் அது யாரு அப்படின்னா, இந்த சானூரன் முஷ்டிகன் போன்ற மல்லர்கள். இங்க ராமன் விஷயத்துல எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, மாவாய் பிளந்தானே அப்படின்னு சொல்ற இடத்துல அஸ்வமேத யாகங்களை எல்லாம் வந்து எம்பெருமான் செய்தான், பின்னாடி செய்ய போறான், அதனால அதை முன்னாடியே சொல்ற மாதிரி பெருமாள் அஸ்வமேத யாகங்கள்லாம் பல பண்ணேறான் பின்னாடி, அதை பின்னாடி வந்து பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் வருது, அதை இங்க உணர்த்தற மாதிரியும், மல்லரை மாட்டிய மல்லர்னா பெரிய பெரிய மல்யுத்தம் பண்ணக்கூடிய வீரர்கள்லாம் இருந்தாலே ஜனஸ்தானத்துல எத்தனை வீரர்கள் இருந்தா, அதே நேரத்துல விராதன் கபந்தன், அதே மாதிரி வாலி, அதே மாதிரி துந்துபியினுடைய காயம், அதாவது துந்துபியினுடைய அந்த எலும்பு கூடுகள், இப்படி எத்தனை காரியம் பண்ணிருக்கார் பெருமாள். இப்படி பண்ண அந்த எம்பெருமான் தேவாதி தேவன், அவன் சாட்சாத்து ஸ்ரீமன் நாராயணனான பரமாத்மா. அங்கு ஆண்டாள் வந்து தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள்னு சொன்னது எம்பெருமான் கண்ணன் விஷயமாகவும், இங்க தேவாதி தேவன் சொல்லி பெருமாள் வந்து என்னை பார்க்க வரவே இல்லையே, ராமனுடைய பாணம் எல்லா இடத்துலையும் பிரயோகிக்குமே, ஏன் என்னை பார்க்க வரலன்னு சீதை கேட்டபொழுது சீதையை ஆறுதல் படுத்தி நான் அதாவது நான் இங்கேந்து போற கால மாத்திரத்தை பொறுத்துக்கோங்கோமா அப்படின்னு சொல்லி ஆச்சாரிய ஸ்தானத்துல ஒரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுவேறான் ஆச்சாரியன். அடியன் பல சந்தர்ப்பங்கள்ல பாத்திருக்கேன் இந்த விஷயத்தை. அதாவது ஒவ்வொரு சிஷ்யாளுக்கும் பலவித மனக்லேசங்கள் வரும். ஒருத்தர் எனக்கு ஏதோ உடம்பு அசௌகரியம்னுவா, ஒருத்தர் ஏதோ சிரம தசையில இருக்கும்னுவா, ஒருத்தர் வந்து அவளுக்கு எத்தனையோ, ஒருத்தருக்கும் சிரமம்ன்றது ஒரு ஒரு பிரகாரமா இருக்கு, பல பிரகாரமா சிரமங்கள் வந்துட்டு இருக்கு. அப்ப அவர்களுக்கும் அவர்கள் சொத்துக்களுக்கும் எத்தனையோ சிரமங்கள்லாம் வரும்பொழுது ஆச்சாரியால் ரொம்ப பொறுமையா இருந்து பகவானுடைய குணங்களை எல்லாம் சொல்லி பெருமாள் பார்த்து பேர் நீ இந்த காரியம் பண்ணும், பெருமாள் விஸ்வசாஸ்திரநாம பாராயணம் பண்ணுங்கோ அப்படின்னு எம்பெருமானுடைய குணகீர்த்தனத்தை பண்ணிட்டே இருப்பா. அந்த உத்தம ஸ்லோகனான அந்த பகவானுடைய குணத்தை சொல்ல சொல்ல குணத்துல மெய்மறந்து ஈடுபட பகவான் அந்த காரியங்களை எல்லாம் யோகக்ஷேமம், அந்த அவளுடைய யோகக்ஷேமம் மகாமியகம்னு பெருமாள் கீதையில சொன்னார் இல்லையோ, அவர்களுடைய யோகக்ஷேமம், யோகம்னா கிடைக்காதது கிடைக்கிறது, க்ஷேமம்னா அவர்களுக்கு இருக்கிறது நிலைச்சு இருக்கிறது, இதை ரெண்டுத்தையும் பகவானே பார்த்து பேர் தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளையலோர் எம்பாவாய். நம்மளுடைய தேவைகளை எல்லாம் பகவான் பூர்த்தி பண்ணுவ, நீங்க கவலைப்படாதீங்கோமா. நம்மளுடைய தேவையான ராமன் வந்து நீங்க உங்களுடைய அதாவது ராவணனை இங்க வந்து வதம் பண்ணி பாந்தவர்களோட சேர்ந்த சகசைன்யத்தை வதம் பண்ணி உங்களை வந்து அழிச்சுண்டு போய் பட்டாபிஷிக்தனா ராமன் ஆக போறாருன்றதை தேத்தி தாயாருக்கு ராமாயணம் சொல்லி மூன்று தரம் எம்பெருமானுடைய பெருமையை சொல்லி, முதல் தரம் சாமான்யமா இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய பிரபாவம், ரெண்டாவது ராமனுடைய பிரபாவமும், மூணாவது பெருமாளுடைய அங்க பிரத்யங்க சௌஷ்டுவம், அதாவது பெருமாளுடைய ஒவ்வொரு அவயவங்களும் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு. அதாவது கிருஷ்ணிந்தா காண்டத்துல சொல்லும்பொழுது ஆயதாஷ்ட சுவிருத்தாஷ்ட பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் நவிபூஷிதாகான்னு கேட்டார் ஹனுமார். நீங்க ரெண்டு பேர் யாரு இந்த பக்கம் கிருஷ்ணிந்தையை நோக்கி வரேள், நீங்க ரெண்டு பேரும் பார்த்தா சாமான்யமானவாளா இல்லையே, நல்ல பருத்து நீண்ட ரெண்டு திருக்கைகளை படைச்சு பாகவகா நான்கு திருக்கையின்றார் அவர், ரெண்டு ரெண்டு இவர் ரெண்டு அவர் ரெண்டுன்னு சொல்ல, பெருமாள் பெருமாளுக்கே நான்கு திருத்தோளோட சேவை சாதிச்சிருக்கார் போல இருக்கு ஹனுமாருக்கு. சர்வபூஷண பூஷார்கா, உலகத்துல ரத்னமும் மாணிக்கமும் பொண்ணும் மணியும் முத்தும் சேர வேண்டிய திருமார்பா இருக்கே இந்த திருமார்பு, ஆனா ஒரு பூஷணம் கூட இல்லாம மரவுரிய தரிச்சுண்டு ஜட்டாதாரிகளா ரெண்டு பேரும் வராளே, நீங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு கேட்டாரு அன்னைக்கு. அன்னைக்கு பார்த்து நோட் பண்ணி வச்சிருந்தார் லக்ஷ்மணன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் பெருமாளுடைய குணகீர்த்தனத்தை பண்ணி அழ ஆரம்பிச்சுட்டாருன்னா அதை பூர்த்தியா கேட்டு அதே, அதனாலதான் இன்னைக்கும் வந்து ராமாயணத்தை பாராயணம் பண்றவா ஹனுமாருக்கு ஒரு மனதை போட்டு வைக்கிறா. அதுக்கு காரணம் என்னன்னா ஹனுமார் உட்கார்ந்து அந்த யார் யாரெல்லாம் அங்க சொல்றாளோ, அங்க அந்த எம்பெருமான் ராமனுடைய குணத்தை சொல்றாளோ அந்த குண வர்ணனத்தை கேட்டுண்டு அவர் கண்ணீரும் கம்பளியுமா உட்கார்ந்து கேட்கிறாரா, இன்னைக்கு கேட்டா மாதிரி இருக்கே, இன்னைக்கு என் ராமன் இந்த காரியம் பண்ணா மாதிரி இருக்கே, இன்னைக்கு கபந்தனை அடிச்சாரே, இன்னைக்கு விராதனை கொண்டாரே, இன்னைக்கு வாலிய நிதனம் பண்ணாரே, இன்னைக்கு சேதுபந்தனம் பண்ணினாரே அப்படின்னு பெருமாளுடைய குணத்தை கேட்டு கண்ணால ஜலமிட்டு எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதம் அஸ்தகாஞ்சலையும் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம், அதாவது கண்ணில் நீர் தழும்பின்றே இருக்கான். மாருதிம் நமத ராட்சசாந்தகம், இந்த ராட்சசாரர்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய அந்த பராக்கிரமசாலியான ஹனுமார் என்ன பண்ணார், பராக்கிரமத்தை முதல்ல பயன்படுத்தல. இந்த தேசம் அசோகவனம், இங்க ராட்சசிகளுக்கு மத்தியில தாயார் இருக்கா, இவளுக்கு ஒழுங்காக விஷயத்தை சொல்லி நம்ம தாயார தேத்தனம் அப்படின்னு முதல்ல நினைச்ச. அதே போலதான் ஆண்டாளும் இவளை தேத்தனம்னு இந்த தேசத்தை சொல்லி கீழ்வானம் வெளுத்துருத்து அப்படின்னு சொன்னான். அதே நேரத்துல அடுத்தது என்ன பண்றாரு, இந்த காலம் மா உஷத்காலத்துல எல்லாரும் எழுந்து கண்ணனை சேவிக்கணும் அப்படின்றத ஆண்டாள் இங்க உணர்த்தினான். அதே மாதிரி இந்த காலமானது எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னொரு ராட்சசிகள்லாம் படுத்துக்கல, ராட்சசிகள் படுத்துண்ட உடனே நம்ம சொல்ல ஆரம்பிப்போம்னு சமயத்தை பார்த்து சொன்னேன். ஏன்னா ராட்சசிகள்லாம் கார்த்தால தான் தூங்குவா, அது நேத்திக்கே சொன்னேன், நிஷாச்சரால்னு பேரு, ராத்திரியெல்லாம் தூங்காதுகள் கார்த்தால தூங்குங்கள், ராத்திரியெல்லாம் உலாவிண்டே இருக்கும். அப்ப நிஷாச்சரால், நிஷானா இருட்டு, இருட்டுல அங்கே எங்கேயும் தெரியக்கூடியவர்கள், கார்த்தால நல்லா தூங்கும். அப்ப அப்படி இருக்கிற பிரபிருத்தியா இருக்கக்கூடாதுமா நீ அப்படின்னு சொல்லி தாயார் இங்க ஆண்டாள் இவளை எழுப்பி, நீ வந்து எம்பெருமானை சேர்ந்தவள், உன்னை வந்து எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லி பாவாய் எழுந்திராய் அப்படின்னு தாயார ரொம்ப ரொம்ப அவளை பிரதிமை பாவாய்னா அழகா நல்ல தங்க விக்கிரகம் மாதிரி இருப்பாளாம் அந்த அந்த பெண்ணானவள். அவள் கிருஷ்ணனுக்கு ரொம்ப அபிமதமானவள், அதனால அந்த கண்ணன் என்னும் கருந்தெய்வத்தின் பொருட்டு நீங்கள்லாம் வரணும் அப்படின்றத சொல்லி பாடி பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மலரை மாட்டிய இப்படி எம்பெருமானுடைய குணகீர்த்தனம் எல்லாம் பண்ணி அந்த தாயாரை வந்து அந்த பெண்ணை எழுப்பினா. அதே நேரத்தில் இங்க சீதையை இவர் சம்பாஷணம் பண்ணி சரி பண்ணார்ன்ற இந்த விஷயத்தை சொல்லிண்டு இப்படியாக ரொம்ப அழகா, அதாவது இன்னைக்கு இருக்கிற பழமொழியினுடைய முதல் கருத்து என்னன்னா, பூதாஷ்சார்த்தா வினஷ்யந்தி தேசகால விரோதிதாக, தேசத்துக்கும் காலத்திற்கும் இடத்திற்கும் அந்த ஒவ்வாத செயல்களை செய்யக்கூடாது. அதாவது செயல் எப்படி செய்யணும் அப்படின்னா, தேசம் காலம் இவைகளுக்கெல்லாம் விரோதம் இல்லாத செய்தாதான் அந்த அந்த தேச காலத்துக்கு விரோதம். தேசம்னா இடம், காலம்னா அந்த நேரம். நேரம் அந்த அப்படியான செயல்களை செய்கிறவனுக்கு தான் ஜெயம் கிட்டும். அப்படியான செயலை ஒழுங்காக செய்யாதவனுக்கு போன காரியம் சரியாக அமையாது. அதனால தேச காலத்திற்கு ஏற்ப அந்த சமயத்துக்கு ஏற்ப காரியங்களை பண்ணணும்ன்றது இந்த அழகான ஒரு சுபாஷிதத்தினால சொன்னோம். அடுத்த சுபாஷிதத்தில் இன்னும், அதாவது சமுத்திரம் போல எப்படி சமுத்திரத்தில் எத்தனையோ ரத்னங்கள் இருக்கோ அந்த மாதிரி சுந்தரகாண்டத்தை சேவிக்கிறவா ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி தோணும். எல்லாரும் அந்த ரத்னத்தை அனுபவிக்கணும்ன்ற பொருட்டு இதை ஒரு வியாஜமாக வச்சுருக்கோம். இதை ஸ்ரீ திருப்பாவையனுடைய சேர்த்து சொல்கிறதுன்னு இதை எல்லாரும் அனுபவிச்சு மேலே மேலே வரக்கூடிய பழமொழிகளையும் கேட்கணும்னு சொல்லிட்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.